மணி வணக்கம். அவங்க பதிவை பார்த்தேன், இது ஃபேஸ்புக்கில் வந்திருக்கா என்னன்னு தெரியல. உண்மைதான், நம்ம இளைஞர்களுக்கு, நம்முடையவர்களுக்கு, நம்ம தமிழில் உள்ளவங்களுக்கே எதுக்காக நெல்லுங்கிற ஒன்று ஒரு பொருள் இருக்குது, எதுக்காக உலகத்திலேயே எந்த உயிரினமும் செய்யாத, ஆடு செய்யாத, மாடு செய்யாத, யானை செய்யாத, அதே போல் ஊர்வன விலங்குகள் எந்த விலங்குகளும் செய்யாத, நீரில் வாழ்கிற உயிர்கள் செய்யாத, உலகத்தில் எந்த உயிரினமுமே செய்யாத ஒரு வேலையை எதுக்காக ஆறறிவு படைத்த மனிதன் செஞ்சான், விவசாயங்கிற பேரில், வேளாண்மைங்கிற பேரில் ஒன்று செஞ்சான், எதுக்காக வேளாண்மைங்கிற ஒன்றை கையில் எடுத்தான், தமிழர்கள் எதுக்காக மருதங்கிற ஒன்றை, பூமியை அஞ்சாக பிரித்த இயற்கை, இயற்கையே ஐந்தாக பிரித்த தமிழர்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு உலகத்தில் உள்ள மலைகளெல்லாம் ஒன்றா பிரித்து, கடல்களை ஒரு பகுதியாக பிரித்து, பாலை நிலங்களை ஒரு பகுதியாக பிரித்து, காடுகளை ஒரு பகுதியாக பிரித்த உழவர்கள் எதுக்காக மருதங்கிற ஒரு ஒரு பிரிவு உலகத்தை, மொத்த இயற்கையிலேயே செயற்கையான வயலும் வயல் சார்ந்த இடமும் ஒன்று ஒன்று பிரித்தாங்க. அது வந்து பூமியில் எப்படி உயிர்ப்பை கொண்டு வந்தது, நிலத்தில் நிறுத்துகிற நீர் எப்படி நிலத்தில் உயிர்களை நிலைபெற செஞ்சுது, அந்த நீர் எப்படி பூமிக்குள்ளே போச்சு, இப்படி எதற்காக நெல்லுங்கிற ஒரு தானியத்தை உலகத்திலேயே தண்ணியிலே நின்று தண்ணியிலே விளையக்கூடிய நெல்லுங்கிற தானியத்தை கையில் எடுத்தாங்க. அது எப்படி தமிழர்களால் தான் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட, ஒரு தமிழனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அது, இப்படிங்கிற பல தகவல்கள் வந்து தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரியா, இனி தான் நம்ம இனத்தவர்களுக்கே நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லி காமிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். வெகு விரைவில் நம்ம எல்லாருக்கும் புரிய வைப்போம். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். நன்றி.